ராமாயணத்தினுடைய ஒரு ஸ்லோகத்தினுடைய பாதிய தான் எடுத்துக்கிண்டு அதை வச்சு சாதிக்கிறார் இங்கே சுவாமி தேசியம். அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருத்வந்தி குஷகண்டகம் அப்படிங்கிறது ராமாயணத்தில் இருக்கு. ஸ்ரீமத் ராமாயணத்தில் எப்ப சீதை இந்த ஸ்லோகத்தை சொன்னா அப்படின்னு கேட்டோம்னாக்க, ராமன் காட்டுக்கு புறப்பட போறான். காட்டுக்கு புறப்பட போறச்சு நீ நாட்டிலேயே இரு, அங்கே சிங்கம் புலி கரடிகள்லாம் இருக்கும், ரொம்ப கஷ்டம், அதனால என்னோட காட்டுக்கு வரவாண்டாம் அப்படின்னு சொன்னார். எவ்வளவு சொன்னாலும் சீதை கேட்கல, ராமனுக்கும் அழைச்சு போறதுக்கு இஷ்டம் இல்லை. அந்த சமயத்தில் சீதா பிராட்டி என்ன பண்ணா, எதித்தும் பிரசிதோ துர்க்கம் வன மத்திய ராகவ அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருத்னந்தி குஷகண்டகாம் எதித்தும் பிரசிதா. ராம ராகவான் ரகுகுல தோன்றலே, நீ இப்ப புறப்பட்டு பிரசிதா எங்க புறப்பட்டீர் அப்படின்னார். வனம் காட்டுக்கு புறப்பட்டீர். இந்த காடு எப்பேற்பட்டது, துர்க்கம். சாதாரணமா அந்த காட்டுக்குள்ள நுழைஞ்சு நடந்து போக முடியாது, அப்பேற்பட்ட காட்டுக்கு புறப்பட்டீர். எப்போ அப்படின்னா ஹத்யைவ, இப்பவே புறட்டு விட்டேர். அதனால நீர் இப்பவே புறட்டு அப்படின்னால நானும் இப்ப என்ன பண்றேன், ஹத்யைவ இப்பொழுதே அக்ரதஸ்தே கமிஷ்யாமி, உனக்கு முன்னாடி நான் உமக்கு முன்னாடி நான் போறேன் அப்படின்னா சீதா பிராட்சி. ஏன்னா மிருத்னந்தி குஷகண்டகம் எதுக்கா போறேன்னா, காடு உள்ள நுழைஞ்சு நடக்க முடியாமல் இருக்குமல்லவா, அங்கங்க முள்ளு இருக்கும், சில பொருட்களும் இருக்கும், எல்லாம் காதுல கூறா குத்தும், அதெல்லாம் நான் முன்னாடி நடந்து போய் அதெல்லாம் மடிச்சு அமுக்கி விட்டு போனேன்னா பின்னாடி நீ நடந்து வர்றதுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிறார். அங்க குஷகண்டகான் அப்படின்னா, குஷகண்டகான் என்ன, குஷம்னா தர்ப்பம், அது குத்தம், அதுக்காக அதை மடிச்சு விட்டுன்னு போறேன், காலால முடிச்சு விட்டு போறேன். கண்டகான் கண்டகம்னா முள்ளு, அந்த முள்ளுகளையும் மெதுவா தள்ளி விட்டுட்டு அதே காலால் அமைச்சு அமைக்கப்பட்டு நான் போறேன், அதுக்கப்புறம் நீர் வந்தீர்னா உமக்கு நடக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும், அதனால உமக்கு கைங்கரியம் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா, அதனால அந்த கைங்கரியம் காட்டில் பண்றதுக்காக நான் வரேன் அப்படின்னார். அல்லது குஷகண்டகான் அப்படின்னா குஷரூப கண்டகம், தெரிஞ்சா குஷம் இருக்க தர்ப்பம் அது நடுக முளைச்சிருக்கும், அத மாடுகள் மான்கள் இதெல்லாம் மேஞ்சிட்டு போடும், மேஞ்சிட்டு போச்சுன்னா அந்த அடிக்கட்டை இருக்க அது சர்க்கு சர்க்குன்னு குத்தும். ஆக குஷரூபமான அந்த முள்களெல்லாம் மிருத்ரந்தியை நசிக்கிண்டு உமக்கு காதில் குத்தாமல் இருக்க முடியும், காதில் குத்தாமல் இருக்க முடியா பண்ணிட்டு நான் முன்னாடி போறேன் அப்படின்னா. அல்லது குஷகண்டகான் முன்னாடி நடக்க போற காரியத்தை ஞாபகப்படுத்துறது மாதிரி சொல்றான் ராமனுக்கு. குஷகண்டகம் அப்படின்னா குஷவத்து கண்டகம், குஷத்தோடு கூடின முள்கள், முள்ளுன்னு ஆறு சத்துருக்களை கண்டகம்னு சொல்ற வழக்கம், சத்துருக்கள் அந்த சத்துருக்கள் முள் எதோட கூடினவா, குஷத்தோட கூடினவா அப்படின்னா அர்த்தம், குஷத்தினால தர்ப்பம் பண்ணி கையில போட்டுக்கிட்டு என்ன தர்ப்பத்தை போட்டுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு பவித்திரமா போட்டுக்கிட்டு பரவா, தர்ப்பத்தை அதாவது பவித்திர பாணியா ஆறு வந்தா அப்படின்னு கேட்டோம்னாக்க, ராவணன் சன்னியாசி வேஷம் போட்டுக்கிட்டு கையில பவித்திரம் தரிசனம் வந்தான் இல்லையா, அதே மாதிரி மாரியஜனம் என்ன பண்ணான், கடைசியில தபஸ் பண்றேன்னு தபஸ் பண்ணிட்டு இருந்தான் ராவனுக்கு பயந்துகிட்டு, தபஸ் பண்ணச்ச கையில பவித்திரத்தை தாங்கிட்டு இருந்தான். இப்படி பவித்திர பாணிகளாக இருக்கக்கூடியதான மாரீஜம் ராவணன் இவாளெல்லாம் நீர் போனா நசிக்க முடியாது, புரிஞ்சுதா, அவளை நான் முன்னாடி போய் அவர்களை சம்பாரம் பண்ணிட்டு போறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, நான் காட்டுக்கு வந்தாதான் அதன் நிமித்தமாக என்னுடைய அபகாரம் ஏற்பட்டு ராவண வதம் ஏற்படும், எனக்கு அபகாரத்துக்காக மாரியஜன் வந்து வரு அவனை சம்பாரம் நடக்கும், ஆகினால பவித்திரபாணியாக வரக்கூடிய மாரியஜன் ராவணன் இவர்களுடைய சம்ஹாரத்தை பண்ணுவதற்காக நான் முன்னாடி போறேன் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆகினால அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருத்னந்தி குஷகண்டகான், ஆக இந்த காரியங்களை செய்வதற்காக உமக்கு முன்னாடி நானும் போயே ஆகணும், அதனால உமக்கு முன்னாடி நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சீதா பிராட்டி சொன்னான். அதை இங்க எதுக்கு சாதிக்கிறார் அப்படின்னு கேட்டா, இது சீதாபியத் விருத்தி ஏஷ பிரணமாமிதாம். தேசியன் சாதிக்கிறார், நான் சீதா பிராட்டியோ ஸ்ரீதேவி பூதேவி நீலாவி சொல்லல, இப்ப அவளெல்லாம் நான் சேவிக்க போகல, என்னை யார சேவிக்கிறேன், பாதுகா தேவி ஒன்னத்தான் சேவிக்க போறேன். ஏன் அப்படின்னு கேட்டோம்னாக்க, எல்லாரையும் விட உயர்ந்தவள் ஆறுனா பாதுகா தேவி தான். எப்படி உயர்ந்தவள் அப்படின்னு கேட்டா, சீதா பிராட்டிய பெருமாளை கைங்கரியம் பண்ணியதுக்காக ஏற்பட்டவள் தானே, எத்தனையோ கைங்கிணங்கள் திருவடி பிடிச்சு விட்டு கைங்கிணங்கள் எல்லாம் பண்றான், பண்ணினாலும் கூட பாதுகா பண்ற கைங்கரியம் தான் உசந்தது என்று அவளுடைய எண்ணம். தெரிஞ்சா, நாமெல்லாம் எப்படி இருக்கணும், பெரியவாள் எப்படி போறாளோ அதன்படி நாம நடக்கணும், இதுதான் நியாயம். அதனால அவள் பாதுகா தேவியை பெரியவளா வச்சு அவள் பண்ற காரியம் என்ன என்ன, பிரத்ரந்தி குஷகண்டகான் முள்ளுகிள்ளு இதெல்லாம் அமுக்கி நசிக்கிட்டு என்ன பின்னாடி ஒரு ஆளுக்கு கஷ்டம் இல்லாம பண்ணக்கூடியது, நடக்க தன்னை போட்டு நடக்கிறவாளுக்கு கஷ்டம் இல்லாம பண்ணக்கூடிய காரியம் தானே பாதுகா தேவி. அதனால ராமன் பாதுகையை தரிச்சுக்கிட்டு காட்டுக்கு போகிறான், பாதுகையினால இந்த முள்ளுகளெல்லாம் அமுக்கப்பட்டு ராமனுக்கு குத்தாம இருக்க போறது. அதனால இது பெரிய வசந்த கைங்கரியம், பாதுகா தேவியுடைய கைங்கரியம். அந்த கைங்கரியத்தை நான் பண்ண போறேன் அப்படின்னா சீதாவி, இது சீதாவி திருத்தியம், எந்த பாதுகையினுடைய வியாபாரத்தை கைங்கரியத்தை சீதையும் ஆசைப்பட்டாலோ அப்பேற்பட்ட ஒன்னை. அதனால ஒருத்தர் ஆசைப்படுறது இன்னொரு கைங்கரியத்தை ஆசைப்படுறது என்ன அர்த்தம், அவ வசந்தவாளா கட்டிவாளா இருந்து அவளுடைய காரியத்தான் ஆசைப்படுவா லோகத்தில் வழக்கம். ஆகினால பாதுகா தேவி நீ சீதா தேவியோட மிக மிக உயர்ந்தவள், இது சீதையே சொல்லிவிட்டாத மாதிரி. அதனால உன்னை பின்பற்றுகிறாள் சீதா தேவி, அதனால அப்பேற்பட்ட சீதா தேவியோட உயர்ந்தவளான உன்னை ஏக பிரணமாமிதாம், அப்பேற்பட்ட உன்னை நான் வணங்குவதற்காக ஆசைப்படுறேன். ஆக உன்னை வணங்குவது எனக்கு முக்கிய நோக்கம். தெரிஞ்சுதா, ஏன் உன்னை தேடி பிடிச்சேன் அப்படின்னு கேட்டா, சீதா பிராட்டியோட நீ உயர்ந்தவளா இருக்கிற அப்படின்னால உன்னை நான் வணங்குகிறேன் என்று அழகாக பேசினான். இதுக்கு முன்னாடி பாதுகையானது பாதுகையை தரிசிண்டு எப்படி இருக்காருங்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பேசினார். அப்புறம் பாதுகையோட அந்த புறத்துக்கு போறதெல்லாம் பற்றி பேசி சிங்கார சேஷ்டைகள் எல்லாம் பேசினார். அதுக்கு பிறகு பாதுகையினுடைய சஞ்சாரத்தை இந்த ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து பேசுகிறார். அதனால இதுக்கு சஞ்சார பத்ததி என்று பெயர். ஆக இந்த சஞ்சார பத்தியில உயர்ந்தது எது என்ன காரியம் கேட்டா, சீதா பிராட்டியை நான் வணங்குவது, பாதுகா தேவியை நான் வணங்குவது. பாதுகா தேவியை ஏன் வணங்குறேன் அப்படின்னு கேட்டா, சீதா பிராட்டி கூட பாதுகா தேவியுடைய வியாபாரத்தை கைங்கரித்து தான் ஏற்றுக்கொண்டாள், அதனால நீயே உயர்ந்தவள் தேவி, அதனால பாதுகா தேவி உன்னை வணங்குகிறேன் சேவிக்கிறேன் என்று சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியாரது. சரத சதமம்ப பாதுகேஸ்யாம் சமயாஹூத பிதாமஹஸ்துதானி மணிமண்டபிகாசு ரங்கபர்த்துஹ தொததீனானி கதாகதானி பஷ்யம். ஸ்லோகம் 262. சரத சதம் அம்ப பாதுகேஸ்யாம் சமயாஹூத பிதாமஹ ஸ்துதானி மணிமண்டபிகாசு ரங்கபர்த்துஹ தொததீனானி கதாகதானி பஷ்யன். இந்த ஸ்லோகத்தில் போன பாதுகா தேவியை போன ஸ்லோகத்தில் சேவிக்கிறேன் அப்படின்னு சாதித்தார். அதை மாதிரி சேவிச்சுட்டு நான் என்ன பண்றேன், 100 ஆண்டுகள் இந்த லோகத்தில் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறார். தெரிஞ்சா, சாதாரணமா 100 ஆண்டு வாழணும்னு ஆசைப்படுறது ஆசைப்பட மாட்டா பிரபன்னாள். பிரபன்னாளுடைய கிருத்தியத்தை சொல்லச்சு சுவாமி தேசிகனே இந்த பிரமாணத்தை எடுத்தாரு. கிருதகிருத்தா பிரதீட்சந்தே மிருத்யும் பிரியமிவாததிம், மோட்சத்துக்கு போக வேண்டியதான உபாயத்தை யார் பண்ணினாலோ அப்படி பண்ணினவா, அதுக்கப்புறம் பரமபதிக்கிறதுக்கு பயப்படவே மாட்டான், எப்போ வரப்பாரான்னு பார்த்துட்டு இருப்பான். இந்த பாரிசுதால் இருக்க விஷ்ணு பாரிசுதால் இருக்காளே, அவ வந்து எப்ப நம்ம அழைச்சிட்டு போவா, என்ன அதுக்கு நாம் தயாரா எப்பொழுதும் இருக்கும் அப்படின்னு எந்த சமயத்திலும் இந்த சரீரத்தை விடுவதற்கு தயாராக இருப்பார்கள். அப்படி இருக்கிறவர் தான் சுவாமி தேசிகன் பிரபன்னர். ஆயினும் இங்க என்ன பேசினார், நான் 100 ஆண்டு வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னார். சரதசதமம்ப தாயே பாதுகா தேவி, நான் நூறாண்டு வாழணும் எனக்கு அப்படி அனுகிரகம் பண்ணு அப்படின்னார். ஏன் அப்படின்னு கேட்டமானக்க, சமயாபூத பிதாமஹஸ்துதானி. கோவில்ல துவஜாரோகணம் ஆறுது. துவஜாரோகணத்தும் போது என்ன பண்ணுவா அர்ச்சகர், பல தேவதைகள் எல்லாம் சொல்லி எல்லாரையும் வாங்கோ வாங்கோன்னு எல்லாரையும் அழைப்பா. எதுக்காக ஆஹ்வானம் பண்ற அவள் எல்லாம் அப்படின்னு கேட்டோம்னா, அவள்லாம் பிரம்மோத்சவத்துல வந்து அவர்களும் ரங்கநாதனை சேவிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பதோட கூட பிரம்மோத்சவம் நிர்விக்கிரமா நடக்கிறதுக்கு வேண்டிய சௌரியங்களையும் பண்ணி கொடுப்பா அவ. அதனால பிரம்மாதி தேவதைகள் எல்லாம் ஆஹ்வானம் பண்ற வழக்கம் அங்க துவஜாரோகண காலத்துல. அதனால சமயாஹூத பிதாமஹஸ்துதானி, அத மாதிரி பிரம்மாவெல்லாம் அழைக்கிறான். அழைச்ச போது பிரம்மோத்சவத்துக்கு அப்போ சதுர்முக பிரம்மனும் வந்து சேவிக்க வரான். சேவிச்சு வந்தபோது என்ன பண்றான், ரங்கநாதனை பிரமாதமா ஸ்தோத்திரம் பண்றான். என்ன ஸ்தோத்திரம் பண்றான் அப்படின்னு கேட்டா, பெருமாள் துவஜாரோகணம் ஆகி உடனே என்ன பண்ற, பக்கத்துல மண்டபத்துக்கு ஏற்றார். மணிமண்டபிகா சுரங்க பர்த்து தொதீனானி அதீனானி கதாகதானி பஷ்யன். அப்போ அந்த மணிமண்டபம் பக்கத்தில் இருக்கேன், அதுல ரங்கநாதன் எழுந்துள்ளார். அப்படி எழுந்துள்ள காலத்தில் அங்க பத்தி உலாத்திர வழக்கம். பத்தி உலாத்தினா இங்கேருந்து வேகமா அவ்வளவு தூரம் போவர், திரும்பி அங்கேருந்து வேகமா திரும்பி வருவார். அப்புறம் மெதுவா கொஞ்சம் தூரம் போவர், மறுபடியும் மெதுவா கொஞ்சம் திரும்பி வருவார். அந்த காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் நடை அழக அல்லவா, அப்படி பெருமாள் நடை சாத்தி கொண்டு எழுந்துள்ள காலத்தில் அந்த அழகை பார்த்து ரசிச்சு அதை ஸ்தோத்திரம் பண்ணுவா யாரு, இந்த பிரம்மாதி தேவர்கள் எல்லாம். சொல்லிதான் அப்படி பிரம்மாதி தேவர்களெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய உம்முடைய நடை அழகு இருக்கேன், அந்த மண்டபத்தில் போய் வரக்கூடியதான இந்த அழகு இருக்கேன், அந்த அழகை செவிக்கிறதுக்காக நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டார். சரதசதமம்ப, நானும் நூறாண்டு வாழணும். எப்போது ரங்கநாத உற்சவம் பல நடக்கிறது, அந்த உற்சவத்திலெல்லாம் அவர் மணிமண்டபத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நடை அழகு இருக்க, முன்னழகு பின்னழகு எல்லாவற்றையும் சேவித்துக் கொண்டே இருந்தாக்க எனக்கு என்னத்துக்கு சீவை உண்டோம், நான் இங்கேயே சேவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா. ஆக தொண்டரடிப்படி ஆழ்வார்லாம் எப்படி ஆசைப்பட்டாலும் அதே மாதிரி நான் ரங்கநாதனை சேவித்துக் கொண்டே இங்கேயே இருக்கேன் அப்படின்னு நூறாண்டு வாழ்வதற்கு சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்தில் ஆசைப்படுறார். அதே மாதிரி பெரியவாளும் கூட பக்தர் ஸ்ரீரங்கே சரதசதம் ததைதா பஷ்யேத லட்சுமீசகம். ரங்கநாயகியோடு கூடிய ரங்கநாதனை சேவிச்சுக்கிட்டு ஸ்ரீரங்கத்தில் நூறாண்டு வாழணும் அப்படின்னு சாதிக்கிறார். பாஷ்யக்காரரும் என்ன சாதிக்கிறார், அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ அப்படின்னு சாதிக்கிறார். என்ன இந்த பாஷ்யக்காரருக்கு, ரங்கநாதன் நீர் இந்த ஸ்ரீரங்கத்திலேயே சுகமாக இருக்கும் அப்படின்னா. அதனால பெருமாளே பல்லாண்டுகள் நீங்கள் இருந்து என்ன அனுபவிச்சிருங்கோன்னு சாதிக்கிறாப்புல இருக்கு கெஜ்ஜியத்தில். ஆகையினால இதையெல்லாம் பின்பற்றி சுவாமி தேசிகனும் இந்த பாதுகா சஞ்சாரத்தினுடைய அழகை சேவிச்சுண்டு நூறாண்டுகள் வாழ வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசிகன். பரிக்ரமோ முகுந்த ததீனஸ்தவ பாதுகே விஹார இதரேதர பாரதந்திரியம் யுத்தம் இவையோ சித்தம் அனன்யதந்திர பூம்னோஹோ. தொததி ஸ்லோகம் 263. தொததீன பரிக்ரமோ முகுந்த ததீன தவ பாதுகே விஹார இதரேதர பாரதந்திரியம் யுத்தம் இவையோ சித்தம் அனன்யதந்திர பூம்னோஹோ. இவையோஹோ சித்தம் அனன்யதந்திர பூம்னோஹன்னார். பாதுகாதேவியும் பெருமாளும் ரெண்டு பேரும் எப்பேற்பட்டவாள் அப்படின்னா, ரெண்டு பேரும் சுதந்திராள்னார். அனன்யதந்திர பூம்னோஹன், பிறருக்கு அடிமையாகாத பெருமையை உடையவர்கள், ரெண்டு பேரும் சுதந்திரரானவர்கள். அப்படி இருக்கிற காலத்தில் இங்க சமத்காரமா அவ ரெண்டு பேருக்கும் ஒத்தருக்கொத்தர் பரதந்திரவாக ஆகிறார் என்று வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன். எப்படின்னு கேட்டா, ததீன பரிக்கிரமோ முகுந்தான். முகுந்தன் ரங்கநாதன் இருக்கானே, எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்கறானே, அந்த ரங்கநாதன் ஏதோ நடக்கணும்னு ஆசைப்பட்டு வெளியில கிளம்பினான்னா அப்போ பாதுகா தேவி உன்னை எதிர்பார்க்கிறான். தெரிஞ்சா அவனுடைய சஞ்சாரம் முழுக்கலும் தொதீனம், பாதுகா தேவியினுடைய அதிகீனம். எல்லாம் பாதுகையை போட்டுக்காம ரங்கநாதன் சஞ்சரிக்க மாட்டான். அதுல இருந்து என்ன தெரியுது, பெருமாள் சஞ்சரிக்கணும்னாக்க பாதுகை அவசியம் தேவை. அப்போ பாதுகாதீனமாக ரங்கநாதனுடைய சஞ்சாரம் இருக்கு அப்படின்னு தெரியும். ததீனஸ்தவ பாதுகே விகாரஹாம். சரி பாதுகே, நீ நடக்கணும் விகாரம், சந்தோஷப்படணும், ஓடி ஆடி விளையாடணும், ரங்கநாதன் ஓடி ஆடி விளையாடணும்னு ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோ. அப்படி நீ ஆகப்பட்டு விளையாடுற காலத்துல நீ ஒன்னு இஷ்டப்படி போக முடியுமா? போக முடியாது. ததீனா ரங்கநாதனுக்கு அதீனம் உன்னுடைய சஞ்சாரம். நீ எங்கேயாவது போகணும்னு ஆசைப்பட்டா ரங்கநாதன் உன்மேல திருவடியை வச்சு புறப்பட்டாத்தான் நீ உனக்கு வேண்டிய இடத்துக்கு அவரை அழைச்சிட்டு போக முடியும். அதனால உன்னுடைய சஞ்சாரமானது பகவானுக்கு அதீனமாக இருக்கு. ஆக என்னாச்சு, பாதிக்கு அதீனமானது ரங்கநாதனுடைய சஞ்சாரம், ரங்கநாதனுக்கு அதீனமானது பரதந்திரமானது பாதுகையினுடைய சஞ்சாரம் அப்படின்னு சொன்னார். இதுல என்ன தெரியுது, இதரேதர பாரதந்திரியம் யுத்தம். இதரேதர பாரதந்திரியம், பகவானுக்கு பாதுகா பாரதந்திரியமும் பாதுகைக்கு பகவத் பாரதந்திரியமும் இருக்கு. அப்படி இருந்தா அது தப்பு இல்லையோ? பாதுகாதேவி கேட்கறா, இப்படி வர்ணிக்கிறீர என்ன, பகவான் வந்து தன்னுடைய திருவடிய என் மேல வைக்காத போனாக்க நான் எங்கேயாவது நடக்க முடியுமா? அப்படி இருக்கிறதுல எனக்கு அதீனம் அவருடைய சஞ்சாரம் சொல்றீரே அப்படின்னு பாதுகாதேவி கேட்பது போல இருந்தது. அதுக்காக தேசியன் சாய்கிறார், ஏ பாதுகாதேவி, உன்னை சாச்சிக்கிட்டு நடக்காவிட்டா உனக்கு நடை இல்லை அப்படிங்கறது வாஸ்தவம். ஏன்னா உன்னை சாத்திண்டா தான் உனக்கு நடை ஏற்படும், நீ நடப்ப. ஆனால் இங்க நீ இல்லாட்டாக்கே பகவான் நடப்பணும், அதை பார்க்கணும். நீ இல்லாத போனா பகவான் நடக்க மாட்டான், நடக்கவே மாட்டான். ஆகினால பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு, அது உனக்கு அதீனமாக இருக்கு அப்படின்னு நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? ஆகினால நான் சொன்னதுல எந்த விதமான தவறும் இல்லை. அதோடு சுதந்திரனா இருக்கிறவாளுக்கு என்ன, எம்பெருமானுக்கு என்ன அதீனமா இருப்பது என்ன, இழுக்காகாதோ இல்லையா? சுதந்திரனா இருக்கக்கூடியவன் எம்பெருமான் சர்வ சுதந்திரன் சொராட், அவன் பாதுகைக்கு அதீனமா தான் நடக்கிறான் அப்படின்னு பாதுகைக்கு அதீனம் சொன்னாக்க அது என்ன ஆகும், அது பெருமாளுக்கு அது ஒரு இழுக்கல்லவா அப்படின்னு கேட்டான். அதுக்கு பதில் சொன்னார், அந்த பரஸ்பர பாரதந்திரியம் இருந்தா அது இழுக்கல்ல, அதாவது நீ அவருக்கு பரதந்திரன், அவர் உனக்கு பரதந்திரன், இப்படி பரஸ்பர பாரதந்திரியம் இருந்ததுன்னா அது தோஷமாக ஆகாது. சேஷ சேஷிகள் இப்படியும் உண்டு, தெரிஞ்சதா? சேஷன் சேஷிக்கு கைங்கரியம் பண்றான், சேஷி சேஷனுக்கு வேண்டிய ஒத்தாசைகளெல்லாம் பண்றான். அப்போ சேஷியினுடைய விருப்பத்தை அனுசரித்து சேஷன் நடப்பதும், சேஷனுடைய விருப்பத்தை அனுசரித்து சேஷி நடப்பதும் உலகத்தில் வழக்கம் உண்டு. அதே மாதிரி பெருமாளும் பண்றார். அதனால திவி தம்பதிகள் ரெண்டு பேரும் சுதந்திரராக இருந்தாலும் கூட ஆறு, அதாவது ஸ்ரீதேவியும் பெருமாளும் திவி தம்பதிகள், இவர்கள் சுதந்திரர்கள் தான். சுதந்திரராக இருந்தாலும் கூட பிரீதியினால பிரேமையினால பரஸ்பர பாரதந்திரியத்தை அனுபவிக்கிறார். அதாவது லட்சுமிக்கு வேண்டிய கைங்கரித்த காரியத்தை பெருமாளும் செய்வர், பெருமாளுடைய கைங்கரித்த பிராட்டியும் செய்கிறார். ஆகினால பரஸ்பர பாரதந்திரியம் இது மாதிரி பிரீதியினால செய்திருக்க அதுல எந்த விதமான தோஷமும் கிடையாது. ஆகினால பாதுகையே உனக்கும் ரங்கநாதனுக்கும் உங்கள் இஷ்டப்படி சங்கல்பப்படி ரெண்டு பேருடைய இஷ்டப்படி பரஸ்பரம் பாரதந்திரியம் இருக்குங்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. இது மாதிரி லோகத்திலையும் ஆச்சாரியன் நமக்கு வேணும்னு சொன்னா அப்போ பகவத் கடாட்சம் இருந்தா தான் நல்ல சதாச்சாரிய பிராப்தி நமக்கு கிடைக்கும், தெரிஞ்சுதான். அப்புறம் பகவத் பிராப்தி இருந்தா தான், பகவத் பிராப்தி இருக்க, பகவத் பிராப்தியானது ஆச்சாரிய கடாட்சம் இருந்தா தான் கிடைக்கும். அதனால ஆச்சாரிய பிராப்தி பகவத் கடாட்சத்தால என்ன பகவத் பிராப்தி ஆச்சாரிய கடாட்சத்தாலே என்று எப்படியான லோகத்தில் சொல்கிறோமோ, அதுபோல சேவைசேவிகளான சுதந்திரர்களாக இருந்தாலும் கூட தேவி தம்பதிகளுக்கு இருப்பது போல பாதுகா தேவிக்கும் உனக்கும் பரஸ்பர பாரதந்திரியம் உண்டு. அதனால எந்த விதமான தவறும் இல்லை. அது சந்தோஷம் இச்சையினால சங்கல்பத்தினால ஆசையினால செய்யக்கூடிய காரியமான அப்படினாலே அது தோஷமாக ஆகாது என்று இங்கு சுவாமி தேசியன் சாதித்தபடி ரஜசா தமசா சதுஷ்ட சத்வே கஹனே சேதசி மாமகே முகுந்தா உச்சிதம் மிருகயா விஹாரமிச்சன் பவதி மாதிருத பாதுகே பதாபியாம். ரஜசா தமசா சதுஷ்ட சத்வே கஹனே சேதசி மாமகே முகுந்தா உச்சிதம் மிருகயா விஹாரமிச்சன் பவதி மாதிருத பாதுகே பதாபியாம். ஸ்லோகம் 264. முகுந்தா, முகுந்தானா மோட்சத்தை கொடுக்கறோம். பெருமாள் மோட்சத்தை கொடுக்கிறான்னா எப்ப மோட்சத்தை கொடுப்பான் அப்படின்னு கேட்டோம்னா, நாம் நம்முடைய மனசுல நமக்கு ரஜோகுணம் தமோகுணம் சத்துவகுணம் மூணு குணம் இருக்கோ இல்லையோ, அதுல ரஜோகுணம் தமோகுணத்தை அடக்கி சத்துவகுணத்தை வளர்த்து அதனால பகவானிடத்துல உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணா அப்ப எம்பெருமான் நமக்கு மோட்சத்தை கொடுப்பான். அப்போ உபாய அனுஷ்டானம் பக்தி முதல்ல பண்றதா இருந்தா பெருமாள் மனசால தியானம் பண்ணித்தானே பண்ணணும். அப்போ பெருமாள் நம்முடைய மனசுக்கே எழுந்துடணும். தெரிஞ்சுதா இந்த ரஜசு தமசாகிற துஷ்ட சத்வே சத்துவகுணமானது துஷ்டமாக போயிடுச்சு, ஆக தோஷமுள்ளதாக போயிடுது. தோஷமுள்ள மனசு, என் மனசு எப்பேற்பட்டது அப்படின்னா கஹனே சேதசி, உள்ள யாரும் நுழைய முடியாது, தெளிவில்லாத மனசு அது. அதாவது சூட்சமார்த்தங்களை கிரகிக்கிறதுக்கு சக்தி இல்லாத மனசு. பகவத் தத்துவம் எது, ஜீவதத்துவம் எது, என்ன இதனுடைய காரியங்கள் என்ன என்பதெல்லாம் சூட்சமார்த்தத்தை கிரகிக்கணுமோ இல்லையோ, அப்படி கிரகிக்கிறதுக்கு தகுதியில்லாததானது என்னுடைய மனசு. இந்த ஏன்னு கேட்டா இந்த ரஜோகுணமும் தமோகுணமும் நம்ம இப்படி கெடுத்து கொடுத்து. அப்பேற்பட்ட மாமகே சேதசி, மாமகே சேதசினா என்னுடைய மனசுலேன்னு ஒரு அர்த்தம். மாமகேன்னா மமதையுடைய மனசுன்னு அர்த்தம். தெரிஞ்ச என்னுடைய மனசு மமதையுடையது, அகங்காரம் உடையது, துரகங்காரம் உடையது. ஏன் ரஜோகுணமும் தமோகுணமும் அகங்காரத்தை எனக்கு உண்டு பண்ணி விடுச்சிரு. அதனால அப்பேற்பட்ட மனசுல பெருமாள் திருவடியை வச்சு உள்ள வரதுன்னா முடியுமா? ஒரு காட்டுல சஞ்சாரம் பண்ணணும்னா பெருமாள் என்ன பண்றார்? பதுகே ஒன்ன சாத்திட்டு போறார். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, அங்கே ரஜசா தமசாக துஷ்ட சத்துவன், அங்க நிறைய சத்துவம்னா பிராணிகள், துஷ்டமான பிராணிகள்லாம் நிறைய இருக்கு. அதையெல்லாம் எப்படி இருக்கு, புழுதி பிடிஞ்சு ஒரே இருட்டுல குகையில அங்கே இங்கேயும் ஓடிட்டு இருக்க முடியாத துஷ்ட பிராணிகள்லாம் இருக்கு. அந்த பிராணிகள் இருக்கிற இடத்துல பெருமாள் வேட்டையாடுறதுக்கு போறதுனால வச்சா உச்சிதம் மிருகயா விகாரமிச்சன், அங்க ரஜஸ்தமசோட கூடின அந்த மிருகங்களை சம்ஹாரம் பண்ணுவதற்காக பெருமாள் வேட்டையாட போறதா இருந்தா காட்டுக்கு, அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டோம்னா, பவதி மாதிரித ஒன்ன திருவிழி சாத்துக்கு தான் போவார். ஏன்னா கீழே இருக்க முடியாத முள்ளு கீழ் இதெல்லாம் காலில் குத்தாம இருக்கணும், அதுக்காக உன்னை சாத்துக்கு தான் மிருகயா விகாரம் பண்ணுவார். அப்பேற்பட்ட எப்பெருமான் இப்பொழுது நான் மோட்சத்தை பெறுவதற்காக தியானம் பண்ற காலத்துல என்னுடைய மனசுல அவன் வரணுமோ இல்லையோ, அப்படி வருகின்ற காலத்துல என்னுடைய மனசு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, ரஜோகுணமும் சமோகுணமும் நிறைய படிஞ்சு சத்துவகுணமானது அழிஞ்சு துஷ்டமா போய் என்ன பெருமாள் நுழையறதுக்கு லாயக்கில்லாத அகங்கார மமகாரத்தோடு கூடியிருக்கு என்னுடைய மனசு. அந்த மனசுல பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டோம்னா, பெருமை அப்படியே நுழைய முடியாது, அதுக்காக பாதிகையோட கேளு, பாதியினால மனசுல இருக்கக்கூடிய நச்சைமேலாம் நசுக்கி அதெல்லாம் ஒண்ணுமில்லாத பண்ணி அதற்கு பிறகு என்னுடைய ஹிருதயத்தில் வந்து அவர் எழுந்துள்ளிருக்கார். ஆகினால பவதி மாதிரித பாதுகே பதாபியாம், திருவடிகளால தான் பாதுகையை சேர்த்துக்கிண்டு ஏன் விரக்கநாதன் இருக்கார்னு கேட்டோம்னா, என்ன போல அகங்காரம் அகாரம் படிந்த மனசுக்குள்ள ஹிருதயத்துக்குள்ள அவன் நுழையணுமோ இல்லையோ, அதை நுழையறதுக்கு கால் எப்படி வைக்கிறது, அடி திருவடி எப்படி வைக்கிறது, அதுக்காக பாதுகையை சூட்டிக்கிண்டு அங்க இருக்க முடியாத புழுதி கீதி இந்த ரஜோகுணம் தமோகுணம் இவைகளெல்லாம் அடக்கிட்டு சத்துவகுணத்தை ஏற்படும்படியாக பண்ணிட்டு இந்த பாதுகையினால அவன் உள்ள எழுந்துருவாராம். ஆக என்னுடைய ஹிருதயத்துக்குள்ள எம்பெருமான் எழுந்து கொள்வதற்கு முக்கியமாக உன்னுடைய பாதுகையே தேவை. என்ன முள்ளு போன்ற கெட்ட குணங்களோடு கூடினது என்னுடைய மனசு. ஆகையினால பாதுகாதேவி, வேட்டையாடுவதற்கு எப்படி ஆனால் துஷ்டமுருகங்கள் உள்ள இடத்திற்கு பகவான் பாதுகை சாத்தின்றி எழுகிறானோ, அதே போல மோட்சம் கொடுப்பதற்காக நான் பகவானை தியானம் பண்ண முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற காலத்தில் எனக்கு இருக்க முடியாத கெடுதல் எல்லாம் போக்குறது, ரஜோ குண தமோகங்கள்லாம் போய் மமகாரத்தை போக்குறதுக்காக எம்பெருமான் உள்ள எழுந்துள்ளதுதான் நான் பிரார்த்திக்கிச்ச. அப்படி உள்ள எழுந்துள்ள நீ இல்லாத போனாக்க என் ஹயத்துக்குள்ள அடியே வைக்க மாட்டான். அதனால ஒன்ன கையில் எடுத்துக்கிட்டு ஒன்ன காலில் மாட்டிக்கிட்டு தான் எம்பெருமான் என்னுடைய ஹயத்துக்குள்ளேயே நுழைய முடியும். அப்படி என்னுடைய ஹயத்தில் ஒன்று தங்குவதற்கு உபகாரமாக உன்னை ஆதரித்து சாதி கொண்டு எழுந்திருக்கிறான் எம்பெருமான் என்று இந்த ஸ்லோகத்தில் சாதித்தாகிறது. ஜகதாமபித்ரயாணாம் அவனே தேவி பதாவனித்வயைவ அபிகம்ய தமோபி சம்சிதானாம் அபிகந்தா பவதி ஸ்வயம் முகுந்தா. ஸ்லோகம் 265. சமயா ஜகதாமபித்ரயாணாம் அவனே தேவி பதாவனித்வயைவ அபிகம்ய தமோபி சம்சிதானாம் அபிகந்தா பவதி ஸ்வயம் முகுந்தா. அதுகா தேவி, நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டவனா, ஷமயா ஜகதாமபித்ரயாணாம் அவனே, மூன்று உலகத்திலையும் இருக்க முடியாத மக்கள் அத்தனை பேரையும் காப்பாற்றணும்னு அவா உடையவள் நீ. அதை பண்ண முடியுமோன்னா அதை பண்றதுக்கு உனக்கு சக்தி இருக்கு. ஆக உலகில் உள்ள எல்லா மக்களையும் காப்பாற்றணும், அந்த காப்பாற்றத்துக்கு வேண்டிய ஆற்றல் உனக்கு இருக்கு, பொன் சுவாவம் அப்படி இருக்கு. பெருமாள் என்ன பண்றார், பக்தியா பரமையாவாபி பிரபத்தியாவா மகாமதே பிராப்யோகம் நான்யசா பிராப்திய. எவன் ஒருவன் பக்தியோ பிரபத்தியோ பண்ணுகிறானோ அவன்தான் என்னை அடைய முடியும், அவனைத்தான் நான் காப்பாற்றுவேன். சரிங்களா, நான்யசா பிராப்திய, வேற எதுசா அவனை காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு பெருமாள் சொல்றார். இதை பார்த்தா பிராட்டியின் சுபாவத்திற்கும் பெருமாள் சுவாவத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் இருக்கு. ஆனா அவன் எப்பேர் போட்டான் பெருமாள் அப்படின்னா, இந்த இடத்துலயும் அபிகந்தா பவதி ஸ்வயம் முகுந்தாங்கிறார் சுவாமி ஜெயிக்கம். முகுந்தன் அவன் தான் மோட்சத்தை கொடுக்க வேண்டியவன். ஆக அவன் மோட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னாரு, அவனை கொண்டு மோட்சத்தை கொடுக்க முடியா பண்ண வேண்டிய வேலை பிராட்டி பாதுகாதேவிக்கு இருக்கு. சரிதா, அதுக்காக என்ன பண்றா அப்படின்னு கேட்டவனா, பெருமாள் சந்தையில வந்து எம்பெருமானத்தில் பிரபத்தி பண்ணின்றவாள்லாம் இருக்காளோ இல்லையோ, அவள்லாம் வீதியில அங்கங்க ஆங்கல்ல இருக்கா. பெருமாள் பரம கிருபையினார இத மாதிரி நம்ம கிட்ட வந்து பிரபத்தி பண்ணிட்டு போனானே என்ன, அல்லது பக்தி பண்ணிட்டு உட்காந்துருக்கானே அவனுக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படிங்கிறதுக்காக வெளியில புறப்படுறதுக்கு ஆசைப்படுறார் பெருமாள். அதுதான் ஷாக்கு பாதுகா தேவிக்கு. உடனே அது உற்சவாதிகள் ஆரம்பமாறது. அதுல என்ன பண்றா பாதுகா தேவி, பெருமாளை வீதிக்கு அழைச்சின்னு போறான். ஆக பிரபன்னனுக்கு சேவை சாதிப்பதற்காக எழுந்தருடைய பெருமாளை என்ன ஆசைப்படுற பெருமாளை, பிரபன்னனை இருக்கிற கிரகத்துக்கு மாத்திரம் இல்லாமல் வீதி முழுக்கும் ஊர்வரமா அழைச்சுக்கிண்டு அப்புறம் உள்ள வரான். ஆக அந்த பிரபன்னனை தவிர அவனோட கூட இருக்க முடியாத வீதிகளில் இருக்க முடியாத மற்றவர்களும் கூட ரங்கநாதனை வாசல்ல வந்து வர ரங்கநாதனை சேவிச்சு மோட்சத்தை அடையட்டும் அப்படிங்கிற எண்ணம். அதனால எம்பெருமான் இப்ப எப்படி ஆறான் அப்படின்னு கேட்டவனா, அபிகம்ய தமோபி எம்பெருமான் அபிகம்ய தமா அப்படின்னா அடையப்பட வேண்டும். நாம் அங்கேயிருந்து கோவிலுக்குள்ள போய் பெருமாளிடத்துல சரணாதி பண்ணி அவனை நாம் அடையணும். அப்படி அடையக்கூடியதான எம்பெருமான் இப்ப என்ன பண்றான்னு கேட்டா, அபிகந்தா பவதி, இவனே பிரபன்னனை பக்தரை போய் அடையறான். அபிகந்தா எப்படி அடையறான் அப்படின்னு கேட்டவனா, பக்தனுக்கும் பிரபணனுக்கும் சேவை சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உற்சவங்கிற ஒரு வியாஜத்தை வச்சுட்டு வெளியில கிளம்பி அவளுக்கு தான் சேவை சாதிப்போம் ஆசைப்படுறான். அது தெரிஞ்சதோ இல்லையோ பாதுகா தேவிக்கு, உடனே தான் திருவடியில போய் சேர்ந்துக்கிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு அழைச்சிட்டு வெளியில வந்துடுறான். வெளியில வந்தபோது பக்தன் பிரபன்னனை தவிர வீதியில யார் இருக்காளோ அவளுக்கெல்லாம் கூட மோட்சம் கிடைக்க முடியா பண்றா பெருமாளை சேவிச்சு. ஏன் கேட்டா அவள் சுவாவம் சமயா ஜெகதாமபித்ரயாணாம் அவனே, மூணு உலகத்தில் இருக்கும்படியான மக்கள் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு பெருமையான உசந்த நோக்கம் கொண்டவள் நீ. ஆகினால அப்பே ஏற்பட்ட பெருமாள் ஏதோ ஒரு பிரபந்தனுக்கு சேவை சாதிக்கிறதுக்கு புறப்படுறாங்கிற ஒரு சாக்க வச்சுக்கிட்டு எல்லோரையும் சேவிக்க முடியாக பண்ணி அவளுக்கெல்லாம் மோட்சம் கொடுக்க முடியாக பண்ணக்கூடிய ஒரு இந்த ஒரு தய கருணையானது உனக்கு இருக்கு. நீ அப்பேற்பட்டவள். ஆகவே அபிகம்யனாக இருக்கக்கூடிய எம்பெருமான், அதாவது நாம் போய் முயற்சி பண்ணி மனசில் இருக்கும்படியான சத்வரசம்பங்கள் எல்லாம் அடக்கி காமக்ரோதலோபமோகமத மாத்தரியங்கள் எல்லாம் அடக்கி மனசுல நாம் தியானம் பண்ணி அவனை அடையணும் இல்லையா. அப்படி அடைய வேண்டிய எம்பெருமான் இன்னைக்கு என்ன பண்ணிவிட்டான் அப்படின்னு கேட்டோம்னா, அடைய வேண்டிய அவன் இருக்கிற இடத்துக்கு தானே போக ஆரம்பிச்சுட்டான். அபிகந்தான் சம்சிதானாம் அபிகந்தான், வேண்டுவாள் இருக்கிற இடத்துக்கு போறோங்கிற ஒரு வியாஜத்தில் இவன் என்ன பண்ணான், இப்போ எல்லாருக்கும் சேவை சாதிச்சு மோட்சத்தை கிடக்கும்படியாக பண்ணான். அதுக்கு கருவியாக இருக்கக்கூடியவள் பிராட்டி நீதான். ஆக உன்னுடைய கருணை எத்தகையது என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுசந்திக்கிறபடி சிரசா பவதி கஷ்டித் விதிருத கோபி பதஸ்பிருஷா பவத்யா உபயோ மதுவைரிபாதரக்ஷே தொதஜீனாம் கதிம் ஆமனந்தி சந்தஹா. ஸ்லோகம் 266. சிரசா பவதி தாதி கஷ்டித் விதிருத கோபி பதஸ்பிருஷா பவத்யா உபயோ மதுவைரிபாதரக்ஷே தொதீனாங்கதிம் ஆமனந்தி சந்தஹா. சமத்காரமாக சுவாமி தேசியன் சாதிக்கிறார். இப்போ என்ன சமத்காரம் கேட்டா, ஆமனந்தி சந்தஹா பெரியவள்லாம் சொல்றா, என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா, தொதீனாங்கதிம் ஒருத்தருக்கு நற்கதி கிடைக்கணும் சொன்னாக்க ஒன்னாலதான் கிடைக்கும் புரிஞ்சா. ஆக நற்கதி கிடைப்பதற்கு கிடைப்பது என்பது உன்னதீனமானது, உன்னுடைய எண்ணம் நல்ல எண்ணம் இருந்து நீ அனுகிரகிச்சாதான் கிடைக்கும். இந்த நற்கதி ரெண்டு பேருக்கு, சேதனர்களுக்கும் நற்கதி வேணும், பெருமாளுக்கும் நற்கதி வேணும். சேதனர்களுக்கு நற்கதின்னு சொன்னா மோட்சம், பெருமாளுக்கு நற்கதி சொன்னாக்க அழகாக உல்லாசமாக பாதியை சாத்துக் கொண்டு வெளியில நடப்பது. ஆக ரெண்டையும் பொதுவாக வச்சு நற்கதி கிடைக்கணும்னா பாதையை இல்லாம முடியாது என்கிறார் சுவாமி தேசிகனிங்க. அது அழகாக விளக்குகிறார். சிரசா பவதீம் ததாதி கஷ்டிது கஷ்டிது ஒத்தம், ஏதோ உபஜித புண்ணியம், அதாவது நிறைய புண்ணியம் பண்ணிருக்கான் பாவம். யாதிருச்சிக சுகிரதத்தினால பெருமாள்கிடத்தில் விழுந்து பிரபத்தி பண்றான், அல்லது பெருமாள்கிடத்தில் பக்தியை பண்றான் தெரிஞ்சா. அப்பேற்பட்டவன் என்ன பண்றான், இந்த சிரசா பவதீம் ததாதீம் அதிலேயே ஒன்ன சிரசால தெரிக்கிறான் தெரிஞ்சா. நீ அவன் தலைமையில உட்காண்டாக்க அவனுக்கு நல்ல எண்ணம் உண்டாகி பெருமாளிடத்தில் பக்தியோ பிரபத்தியோ பற்றி உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணி அலுங்கதி அடையிறதுக்கு வழி ஏற்படுகிறது. ஆகினால அவன் உன்னை எப்படி அவன் தலையில தாங்கிக்கிறான் அப்படின்னு கேட்டவனா, சடாரியை வாங்கிக்கிறான் இல்லையோ, எப்படி வாங்கிக்கிறான் அப்படின்னு கேட்டார். கஷ்டித்து அப்படின்னு அவன் திருமணத்தில் பண்ண புண்ணியம் போல் இருக்கு, அதனால கோவிலுக்குள்ள நுழைஞ்சான், பெருமாளை சேவிச்சான், பாதுகாப்பு சடாரியை வாங்கிட்டு போறான். ஆக உன்ன அதிருஷ்ட வசத்தினால புண்ணிய வசத்தினால எவனோ ஒருத்தன் தலையில உன்னை தாங்கிறான் தெரிஞ்சுதா. விதிருத கோபி பதஸ்பிருஷா பவத்யா. கோபி இங்கே அனிர்வசனியன், எப்பேற்பட்டவன், அனந்த கல்யாண குணசாகரன், அவனை நம்மால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்பேற்பட்டவன் எம்பெருமான், அப்பேற்பட்ட எம்பெருமான் விதிருதா உன்னை தரிக்கிறான். எப்படி பதஸ்பிருஷா பவத்யா, பதஸ்பிருஷா பவத்யா, நீ எம்பெருமானுடைய திருவடியை எப்போதும் தாங்கிட்டே இருக்கு இல்லையா. ஆகினால தன் திருவடியை தொட்டுண்டு எப்போதும் தாங்கிட்டே இருக்க முடியாத ஒன்னால அவன் என்ன பண்றான், இந்த கோபி அந்த எம்பெருமான் விதிருதா பவதியும் விதிருதா ஒன்ன தாங்கிட்டு இருக்கான் அவன் தெரிஞ்சுதா. ஆக பெருமாள் உன்னை திருவடியில தாங்கிறான், பக்தன் உன்னை திருமுடியில தாங்கிறான், அப்படியே தன்னுடைய சிரசில தாங்கிறான் இல்லையா. இவ ரெண்டு பேருடைய நிலையை பாரும். உபயோகோ மதுவைரி பாதரட்சே இவா ரெண்டு பேருக்கும் சொதீனாங்கதி அமனந்தி சந்தாம், இவா ரெண்டு பேருக்கும் கதி ஒன்னதீனமானது. உன்னுடைய மனசு சரியா இல்லா போனா ரெண்டு பேருக்கும் நல்ல கதி கிடைக்காது. சொதீனாங்கதி பக்தனுக்கு நீ மனசு வச்சானா பரிபூர்ணமா அனுகிரகிக்கிற, அவன் சிரசில உட்கார்ந்து அவனை அனுகிரகிக்கிற, அதனால பெருமாளுக்கு வேற வழி இல்லாம அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கும் யான வருது, அதனால அவனுக்கு நற்கதி கிடைக்கிறது. பெருமாள் உல்லாசம் வழியில் நடக்கணும்னு சொன்னாக்க நீ எம்பெருமானுடைய நீ இல்லாம வழியில் அங்கேயே கிளம்பவே மாட்டான். ஆகினால நீ போய் அந்த பாதபீடத்தில் போய் தங்கி நின்றுருந்தானா உன்ன உன்னை சூட்டிக்கிண்டு உல்லாசமாக உய்யாரமாக வெளியில தான் நடப்பான். அவனுக்கு கதி நற்கதி எது அப்படின்னா உல்லாசமாக அழகாக விளையாட்டாக நடப்பது நற்கதி. ஆகினால அந்த கதியை நீ கொடுக்கற, அந்த கதியை நீ கொடுக்கறதுனால மற்றவர்களுக்கு எல்லாம் கூட அந்த நல்ல கதி கிடைக்கிறது உன்னால. ஆகினால இப்ப என்ன தெரியுது, உன்னை தலையால தாங்கினால் ஜீவனுக்கு நற்கதி இல்லையா, சடாரியே தலையால தாங்குறோம், ஆக அதன் மூலமாக பகவத் பக்தி நமக்கு ஏற்படுறது, அதனால ஜீவனுக்கு நற்கதி கிடைக்கிறது. நீ காலை பற்றுவதால பெருமாளுக்கு நற்கதி. நீ பெருமாளுடைய திருவடியில போய் சேர்ற, திருவடியில சேர்ந்தவன உன்னை மாட்டேன் சும்மா அழகா உல்லாசமா பெருமாள் நடக்கிறார். இதனால பெருமாளுக்கு நல்ல கதி, நல்ல சச்சாரம், நல்ல விகாரம் கிடைக்கிறது, பெருமாளுக்கு நட கிடைக்கிறது, நல்ல நட கிடைக்கிறது. ஆக நீ என்ன பண்ற, ஒருவனுக்கு தலையில இருந்துகிட்டு அவன் மேல ஏறி உட்காந்து ஒருத்தனுக்கு நற்கதியை கொடுக்கற, அதே சமயத்தில் இன்னொருத்தனுக்கு பெருமாளுக்கு அடியில திருவடிங்கீழ போய் நீ அவனை தாங்கிட்டு அவனுக்கு நற்கதியை கொடுக்கற, நல்ல அழகான நடையை கொடுக்கற என்று பெருமாளுக்கு ஆகட்டும் அல்லது சிவனுக்காகட்டும் நற்கதி வேணும்னாக்க பிராட்டியினுடைய அது என்று பக்தர்களுக்கும் பரமனுக்கும் பெரிய கொடுக்கக்கூடியவள் ஆறு பாதுகாதேவி என்று இந்த ஸ்லோகத்தில் சமத்காரமாக அழகாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறபடி. ஸ்பிருஷத சிரசா பதே நச்சுவாம் கதிமுத்திஷ்ய முகுந்த பாதுகேத்வௌ அவரோஹதி பஷ்டிம பதாத் ஸ்வாது அதிரோஹத்யனகஸ்ததேவ பூர்வஹாம். ஸ்லோகம் 267. ஸ்பிருஷத சிரசா பதேனச்சத்வாம் கதிம் உத்திஷ்ய முகுந்த பாதுகேத்வௌ அவரோஹதி பஷ்டிம பதாத் ஸ்வாது அதிரோஹதி அனகா ததேவ பூர்வஹா. பாதுகாதேவி பாதுகே துவ், பாதுகாதேவி ரெண்டு பேர் உங்ககிட்ட சம்பந்தப்பட்டவா, அதுல ஒருத்தர் என்ன பண்றார், ஸ்பிருஷதா சிரசா பதேனஜத்வாம், ரெண்டு பேர் ஆறு, ஒத்தன் பக்தன் ஒத்தன் பகவான் இல்லையா, ரெண்டு பேரும் உன்னோடு தொடர்புடையவர்கள். அந்த பக்தன் அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டவனா சிரசா ஸ்பிருஷதா, தலையினால உன்னை தொடறான், அதாவது பாதுகாதேவிய தலையில தாங்கிட்டு கொண்டாடுறான், பாதுகா அனுகிரகத்தினால தனக்கு மோட்சம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டுகிட்டு. இன்னொருத்த என்ன பண்றான் பகவான், பதேனஜத்வாம் உன்னை திருவடியினால தொடறான், பாதபீடத்தில் இருக்க முடியாத ஒன்ன தன்னுடைய திருவடியினால தொடுகிறான் பகவான். ஆக பகவான் திருவடியினால பாதுகையை தொடுகிறான், பக்தன் சிரசனால திருமுடியினால தன்னுடைய திருவடியை தொடுகிறான், அதாவது பாதுகையை தொடுகிறான். இவா ரெண்டு பேரும் ஏன் பாதுகையை தொடரா தெரியுமா, அவளுக்கு சொந்த காரியம் இல்லாம எதுவும் காரியம் நமக்கு ஒரு காரியம் பண்ண மாட்டாள், ஏதாவது ஒரு பலத்தை வச்சிருந்தான காரியம் பண்ணுவான். இவா ரெண்டு பேருக்கு நோக்கு என்ன அப்படின்னு கேட்டவனா கதிமுத்திஷ்ய முகுந்த பாதுகேத்வௌ, இவா ரெண்டு பேருக்கும் கதி வேணும், நல்ல கதி வேணும், நற்கதியை பெறுவதற்காக ரெண்டு பேரும் ஒன்னு உங்ககிட்ட வந்திருக்கா, ஒருத்தர் தலையால தொடறான் ஒருத்தர் காலால தொடறான், அவ ரெண்டு பேருக்கு நீ என்ன பண்ற கதிய நற்கதிய கொடுக்கற. அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த பக்தன் சிரசனால பாதுகாதேவியை அர்ச்சிக்கிறானோ தாங்கிறானோ அவனுடைய பாவத்தெல்லாம் போக்கி எம்பெருமானத்தில் சிபாரிசு பண்ணி அவனுக்கு மோட்சம் கிடைக்க முடியாது, நீ பண்ற. அதனால தலையால தாங்குறவனுக்கு நற்கதிய மோட்சத்தை நீ கொடுக்கிற அல்லவா. அதே சமயத்தில் மத்தவன் இருக்கான, அவனுக்கு என்ன பண்ற அப்படின்னு கேட்டா அவனுக்கு நற்கதியை கொடுக்கற. பகவான் என்ன பண்றான், திருவடியினால ஒன்ன சொல்றான். அது தொட்டாக்க அவனை திருவடியோட அழைச்சிட்டு போய் ஒய்யாரமான நட போடும்படியா பண்ணி வச்சு, அவனை அழகாக விளையாடி நட போடும்படியா சந்தோஷமா இருக்க முடியாத நீ பண்ற. அதனால கதிமுத்திஷ்ய பகவானுக்கும் நல்ல கதி வேணும். நல்ல கதினா நல்ல நட, விளையாடிண்டே இருக்க முடியாத ஒய்யார நட, தெரிஞ்சுதா. ரஜினாதனுக்கு நடை விசேஷம் அல்லவா, அந்த ஒய்யார நடை இருக்க, அந்த ஒய்யார நடையை நீ கொடுக்கிறாய் உன்ன தொடுவதனாலே அவன். ஆக கதிமுத்திஷ்ய முகுந்த பாதுகே தௌ, ஆக பக்தன் பகவான் ரெண்டு பேரும் தங்களுக்கு நற்கதி வேணுங்கிறதுக்காக திருவடிய பாதுகைய தலையினால தொடர்றார் ஒருத்தர், ஒருத்தர் பாதத்தினால திருவடியினால தொடர்றார். தலையினால தொடர்றவருக்கு நற்கதி மோட்சம், திருவடியினால தொடர்றவருக்கு நற்கதி ஒய்யார நட, நட அழகு அது கிடைக்கிறது ஒன்னால. ஆனா பாதுகைய திருவடியால தொட்டாக்க சாதாரண பாதுகைய தலையாலதான் தொடரணும், கௌரவிக்கணும் இல்லையா, கௌரவிக்காத போனா நமக்கு அனிஷ்டம் இல்லையா. அதை வச்சுட்டு சமத்காரமா பேசுற சுவாமி, அவரோகதி பசிமா பதாஸ்வாது, காலால தொடர்றது தப்பு இல்லையா, பொதுவா சொன்ன நம்ப இல்லையா. அப்ப காலால தொடர்றதுனால என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்னு கேட்டார், பதாஸ்வாத அவரோகதி, சிம்மாசனத்துல உட்காந்துருக்கிற ரங்கநாதன் சிம்மாசனத்தை விட்டு இறங்கி விடுறான், கீழே இறக்கம் வந்துடுத்தவனுக்கு, தெரிஞ்சா இறங்கித்தான பாதிக்க சாத்துக்கு நடக்கணும். ஆக இப்ப அவனுக்கு என்ன வந்தது, இப்போ இறக்கம் வந்தது, ஏற்றம் இல்ல இறக்கம் வந்தது, சிம்மாசனத்தையே விட வேண்டியதா வந்துடுத்து என்ன பாதியை காலால தொடர்றதுனால, புரிஞ்சுதா. அதிரோகதி அனகா ததேவ பூர்வகா, முதல்ல சொன்ன பக்தன் இருக்கானே அவன் என்ன பண்றான் தெரியுமா, அனகா உன்ன சிறுசால தாங்கின உடனே அவன் பாவங்கள் கோடிக்கணக்கான சிம்மத்தில் உள்ள பாவங்கள் எல்லாம் தொலையறது. போன உடனே அவன் என்ன பண்றான், அதிரோகதி மேல ஏறான், தெரிஞ்சுதா. எப்படி மேல ஏறான் தெரியுமா, ஒரு ஒருவரும் பல தேவதைகள் உபச்சாரம் பண்ண ஜம்முன ஏறான். முதல்ல தன் சொரூபத்தை அடையறான், என்ன சொரூபத்தை அடையறான் அப்படின்னு கேட்டோம்னாக்க, அபதபாத்மா விஜரஹ விமிருத்யு விசோகா விஜிகத்ஸா அபிபாசா சத்யகாமஹா சத்யசங்கல்பா என்று எம்பெருமானுக்கு எட்டு கல்யாண குணங்கள் சொல்லப்படுறது. அதே எட்டு கல்யாண குணங்கள் முக்தனுக்கும் வந்துடுறது. ஆக மோட்சத்துக்கு போனான்னா இவனுக்கு நல்ல கல்யாண குணங்களை கொடுக்கறேன். அந்த மோட்சத்து போறதுக்கு இவன் நேர்றான உசரக்கேன், எப்படி ஏத்துன்னு போறா, உபசாரத்தோட நடாது அம்மாள் சாதிப்பார். முக்தோர்ச்சி தினபூர்வபட்ச ஷடுதன் மாசாத்த வாதாம் சுமது கௌர்வித்யுத் வருணேந்திர தாத்ருமஹிதா, இத்தனை பேர் கொண்டாடுறா பாதுகாச மண்டத்தினால மோட்சத்துக்கு போற காலத்துல. முதல்ல அர்ச்சிங்கிற தேவதை, அப்புறம் பகலுக்கு அபிமான தேவதை, பூர்வபட்சத்துக்கு சுக்லபட்சத்துக்கு அபிமான தேவதை, உத்தராயணத்துக்கு அபிமான தேவதை, அப்புறம் சம்பத்திரத்துக்கு அபிமான தேவதை, அப்புறம் வாயு தேவதை, அப்புறம் சூரியன், அப்புறம் சந்திரன் தேவதை, அப்புறம் வித்யுதேங்கிற அமானகன், அப்புறம் வருணன் இந்திரன் பிரஜாபதி. ஆக இத்தனை பேர்கள் கொண்டாடி அமானவன் மூலமாக மோட்சத்துக்கு போய் சேருகிறான் அவன். ஆகையினால தலையால தொடரவன் என்ன பண்றான் கேட்டா, அதிரோகதியனகா, அவனுடைய பாபங்கள் எல்லாம் போய் தன்னுடைய உத்தமான குணம் மறைஞ்சிருந்ததுனால பாவம் பண்ணதுனால அதெல்லாம் போனதுனால பாவங்கள் எல்லாம் போய் குணாஷ்டகம்.